ஊருக்குள்ள தண்ணி இல்ல, ஊரு படியா விளைச்சல் இல்ல, பச்சை வயல் காயுதம்மா, பார்த்த சனம் வாடுதம்மா, பஞ்சம் பசி தீத்து விட, பாவிகளை காத்து விட, பார்வதியே ஈஸ்வரியே மனசரங்கி வந்திடம்மா. மொத்தத்தில் குத்தகையா போ.